ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. காஞ்சி பாக்யம் கமல நிலயா சேதசோபீஷ்ட சித்திஹி கல்யாணானாம் நிதிர விகல கோபி காருண்ய ராஷிஹி புண்ணியானாம் நஃ பரிணதி ரஸௌ பூஷயன் போகி சய்யாம் வேகா சேதுர் ஜயதி விபுலோ விஸ்வ ரக்ஷைக ஹேதுஹு. காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோ பீஷ்ட சித்திஹி கல்யாணானாம் நிதிர் அபிகலஹ கோபி காருண்ய ராஷிஹி புண்ணியானாம் நஃ பரிணதி ரஸௌ பூஷயன் போகி சய்யாம் வேகா சேதுர் ஜயதி விபுலோ விஸ்வ ரக்ஷைக ஹேதுஹு. ஸ்ரீ வேகா சேத ஸ்தோத்திரம் 9வது பத்தியம். அடுத்த பத்தியம் 10வது பத்தியம் ஃபலஸ்துதி, அதுக்கு முன்னாடி 9வது. இந்த பத்தியத்தில் பகவானுக்கு மறுபடியும் ஒரு மங்களாசாசனம் செய்கின்றார் சுவாமி தேசிகன். ஜெயதி ஜெயதி ஜெயதி, நம்ம ஜெய விஜயி பவ அப்படின்னு பகவானை பார்த்து எப்பயும் சொல்லணும். ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது. அதனால் ஜெயதி ஜெயதின்னு சொன்னால் எங்கே மேன்மை பெற்று விளங்குகின்றான், சிறப்பாக காட்சியளிக்கின்றான் அப்படின்னு தாத்பரியம் ப்ரெசன்ட் டென்ஸில். ஏன்னா ஃப்யூச்சருக்கும் பொருந்தும், இருக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், அது குறிக்கிறது சென்ஸை. ஜெயதி வேகா சேதுஹு ஜெயதி, அவ்வளோதான். வேகா சேதுஹு ஜெயதி, வேகா சேது என்கிற எம்பெருமான் இங்கு சிறப்புற்று விளங்குகின்றான். மிச்ச பதங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் அது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த பிளேஸில் போடணும். அப்போ அவனை பற்றிய டெஸ்கிரிப்ஷன், எப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், இந்த வேகா சேது எம்பெருமானுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேள்வி கேட்டால், காஞ்சி பாக்யம். இந்த காஞ்சி மாநகரத்துக்கே ஒரு பாக்யமாக இருக்கின்றான். காஞ்சி மண்டலம் இருக்கணும், அது ஒரு பாக்யம் செய்திருக்குமே. ஆனால் அந்த பாக்கியத்தின் வடிவாக இந்த வேகாசேத்து எம்பெருமான் இருக்கின்றான். அப்படிப்பட்டவன் கமல நிலையா சேதசோ பீட்ட சித்தி. கமல நிலையான்னு சொன்னால் பிராட்டிக்கு, பெரிய பிராட்டிக்கு பேர் கமல நிலையா. கமலத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருப்பவள். அவளுடைய சேதசக, சேதசகன்னு சொன்னால் அவளுடைய திருவுள்ளம்னு அர்த்தம். பிராட்டிக்கு என்ன திருவுள்ளம், தன்னுடைய குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு பொறுத்துக்க முடியல, அவைகளுக்கெல்லாம் அவ நல்லது பண்ணி நல்லபடியாக ஸ்ரீவைகுண்டம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு. அதுக்கு அவைகளெல்லாம் உபாயத்தை அனுஷ்டிக்க வைக்கணும். உபாயத்தை அனுஷ்டிக்க வைக்கணும்னா அந்த பெருமாள் அவர்களுக்கெல்லாம் சுலபமாக கிடைக்க வேண்டும். இப்படி இந்த பகவான் அங்கிருந்து இங்கே வந்து அதே பாம்பு படுக்கையில் சயனிச்சுட்டுருக்கான். ரொம்ப கிட்டக்க எல்லாரும் வந்து அவனை ஆசிரியிக்கலாம்னு, அவனை ஆசிரியித்தால் மோட்சத்தை பெறலாம்னு ரீதியில் பிராட்டி நம்ம நினச்சது நம்ம ஆத்துக்காரர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுங்கள் சுவாமி பண்ணுறாருன்னு. அபீஷ்ட சித்திஹி, அவளுடைய திருவுள்ளத்துக்கு எது இஷ்ட சித்தியோ அதை போன்றவனாக இருக்கின்றான். அவள் நினச்சதை அப்படியே இவன் செய்து காட்டுவதற்காக வந்திருக்கிறான் போலும் அப்படிங்கிறார். அடுத்து நக புண்ணியானாம் பரிணதிஹி. நகன அஸ்மாக்கம் அர்த்தம், அஸ்மாக்கம் நம்முடைய. புண்ணியானாம் பரிணதிஹி, அல்லது நம்முடைய புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணின புண்ணியங்கள்னு வச்சுக்கலாம். எல்லா பாகவதா எல்லாம் சேர்ந்து பண்ணிய புண்ணியங்கள் இருக்கணும். அந்த புண்ணியங்கள்லாம் ஒரு பரிபக்குவப்பட்டு ஒரு நிலைக்கு வந்து ஒரு பழம் மாதிரி பகுத்தா எப்படி இருக்குமோ அது இந்த வேகாசேத்து எம்பெருமான். நம்முடைய புண்ணிய விசேஷம் இவன் இங்கு வந்து சேவை சாதிக்கின்றான். எப்படிப்பட்டவன், கல்யாணானாம் நிதிஹி அவிகலக, அவிகலக நிதிஹி கல்யாணானாம் அப்படின்னு சொன்னால் மொத்த மங்களங்களுக்கெல்லாம் இவன் வந்து, அதற்கெல்லாம் இவன் வந்து ஒரு குறைவற்ற உறைவிடமாக இருக்கின்றான். நிதிஹின்னு சொன்னாலும் இருப்பிடம் அர்த்தம். அவிகலகன்னு சொன்னால் எந்த விதமான குறைவும் இல்லாமல், விகலகன்னு சொன்னால் குறை, அவிகலகன்னு சொன்னால் குறைவில்லாத ஒரு உறைவிடமாக இருந்து கொண்டிருக்கின்றான் அனைத்து விதமான மங்களங்களுக்கும். அதற்கடுத்து காருண்ய ராசிகி, வெறும் மங்கள குணங்கள்லாம் பெருமாள் இருக்குன்னு சொன்னால் என்ன விசேஷமாக என்னன்னு சொன்னால் காருண்ய ராசிகி. ஒரு கருணையின் குவியல், ஒரு தொகுதி மாதிரி இருந்துட்டு இருக்கான். கருணையே வழிவெடுத்த மாதிரி எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான. என்ன அதனால பிரயோஜனம், அவனுடைய கருணையினால என்ன பிரயோஜனம் கேட்டால் விஸ்வ ரக்ஷைக ஹேத்துகு, சேத்துகு இல்லையா, அதனால ஹேத்துகுன்னு ஒரு அழகா அந்த பிராசத்துக்காக போட்டுட்டார் அலங்காரத்துக்காக. விஸ்வரக்ஷா ஏக ஹேத்துகு, எதற்காக இங்கே வந்துட்டுருக்கான், எதுக்காக இங்கே வந்து சயனிச்சுட்டுருக்கான்னு கேட்டால் மொத்த விஸ்வத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, அல்லது மொத்த உலகத்தையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே காரணம் இவன்தான். அப்படி ஒப்பற்ற, அப்படிப்பட்ட ஒப்பற்ற காரணமாக இருக்கக்கூடிய கோபி விபுலஹா அசௌ வேகா சேது. கோபின்னு சொன்னால் அது ஒரு பிரயோகம் சம்ஸ்கிருதத்தில், ஒப்பற்றவனான அர்த்தம். கஹா அபி கோபி, ரெண்டு அர்த்தம் சொல்லுவா. கோபிக்கு வாசல் யாரோ வந்திருக்கா, குழந்தை அமைச்சு பார்க்குறோம், இப்போ யார் பாருன்னு சொன்னால் யாரோ வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது குழந்தை, அதுவும் கோபி தான். ஏன்னா விவரிக்க முடியல, அந்த குழந்தைக்கு யாரும் தெரியல. அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணால் பகவானையும் விவரிக்க முடியாதவன், பகவானும் விவரிக்க முடியாதவன், மிகப்பெரியவன் அர்த்தம், அற்புதமானவன். இது எப்படி சொல்கிறமே தெரியல, எப்படி சொல்கிறமே தெரியலன்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படிப்பட்ட மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய கோபி விபுலகா. விபுலகான்னு பெரியவன் அர்த்தம், விபுலம்னா பிராட், பெரியவன். அசௌ இந்த வேகாசேதுகு, இந்த வேகாசேதுகு, ஏன்னா அங்கே இருந்து கொண்டு மங்களாசாசனம் பண்ணுறார், அதனால் இந்த வேகாசேத்து எம்பெருமான். என்ன பண்ணுறானவன், போகி செய்யாம் பூஷயன் ஜெயதி. போகி முன்னாடி பார்த்தோம், போகினா பாம்பு, செய்யாம்னா படுக்கையை, அந்த பாம்பு படுக்கையை பூஷயன்னு, பூஷையன்னு அலங்காரப்படுத்தி கொண்டு. எது அலங்காரம் இப்போ, அந்த பாம்பு படுக்கை அலங்காரமாக பகவானுக்கு, இல்லை பகவான் அந்த பாம்பு படுக்கை கழகம் சொன்னால் அலங்காரமானு சொன்னால் இவன் இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் ரொம்ப விசேஷமாக அது பாதிக்கிறது அப்படின்ட்டு அந்த திருவனந்தாழ்வானாகிய அந்த திருப்பள்ளி அதை அழகுறச் செய்து கொண்டு ஜெயதி மேன்மை பெற்று விளங்குகின்றான். தாத்பரியம் இது, பாக்யம்ன்றது நபும்பசகலிங்க வசனம், அதனால் நபும்பசகலிங்கம் அது, அந்த நியூட்ரத் சென்ஸ் ஆகுறதுனால அது வந்து காஞ்சி பாக்யம்னு போட்டுட்டார். மிச்சம்லாம் வந்து பிரதமா விபக்தி, கமல நிலையா சேத்தசோ பீஷசித்திஹி, கமல நிலையா சேத்தசோ பீஷசித்திஹின்றது இப்போ ஒரே இது சமஸ்தபதம், அது அதுவும் பிரதமா விபக்தி. கல்யாணானாம் அவிகல நிதிஹி, நிதிஹி அவிகலஹ நிதிரவி நிதிரவி கலகனாயிற்று, நிதிஹி அவிகலஹ நிதிரவி கலஹ, அதை நம்ம திருப்பி போட்டுக்கணும். கல்யாணானாம் அவிகலஹ நிதிஹி கோபி, கஹ அபி கோபி, அது ஒரு சந்தி. காருண்ய ராசிகின்றது ஒரே சமஸ்தபதம், கருணையினுடைய ஒரு குவியல் தொகுதி. புண்ணியானாம் நக, நகன்றது அஸ்மாக்கம்ன்ற ஒரு ஃபார்ம், அதனுடைய இன்னொரு ஆல்டர்னேட் அது ஃபார்ம், அது அஸ்மாக்கம் நம்முடைய, நகன்றது அதனுடைய ஷார்டர் வெர்ஷன். ஆனால் முதல்ல ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு வாக்கியத்துக்கு முதல்ல வரைச்சே நகன்னு அஸ்மாக்கம் தான் ஆரம்பிக்கணும். மாதிரி அஸ்மான்னாலும் நக, சில இடத்துல நஃப் பாத்துன்னு இருக்கும், நம்மை காப்பாற்றட்டும், அந்த இடத்துல அஸ்மான் அந்த அசத்தில் நக இருக்குது. சில இடத்துல இந்த மாதிரி இடத்துல நக புண்ணியானாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய புண்ணியங்களுடையன்னு அர்த்தம். அதனால் இங்கே வந்து அஸ்மான் வராது, அது வந்து நம்ம அர்த்தத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். நகன்னு பொதுவாக வந்துட்டால் வஹா வந்தால் அப்படி தான், வஃப் பாத்து நிறைய இடத்துல வரும், அந்த அதெல்லாம் வந்து கான்டெக்ட் வச்சு தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பரிணதிஹி அசௌ, பரிணதி ரசௌன் ஆயிடுத்து, விசர்க்கத்துக்கும் ரேபத்துக்கும் சம்பந்தம் உண்டு, மாறி மாறி ஆகும். ஸோ பரிணதி ரசௌ, பூஷயன் அப்படிங்கிறது சத்ரு பிரத்யம், கண்டினியூஸ் டென்ஸ். அந்த போகிஷையாம் பூஷயன்னு திருவனந்தாழ்வான் ஆகிய திருப்பள்ளியை அழகுறச் செய்து கொண்டு கண்டினியூஸ் டென்ஸ். வேகாசேத்துகு ஜெயதி, வேகாசேத்துர் ஜெயதி, அடுத்து வரக்கூடிய எழுத்தை பொறுத்து தான் அந்த விசர்க்கம் எப்படி மாறும் நிர்ணயம். இங்கே ஜ வந்தனால இருந்தாயிருத்து, வேகா சேத்துர் ஜெயதி. விபுலா விஸ்வரக்ஷைக்க ஹேத்துகு, விபுலோ விஸ்வரக்ஷைக்க ஹேத்துகு, விஸ்வரக்ஷா ஏக ஹேத்துகு, விஸ்வரக்ஷா விஸ்வரக்ஷை விஸ்வரக்ஷைக்க ஹேத்துகு, விருத்தி சந்தின் பெறுதுக்கு ஐயின் வந்துடுறது. ஒப்பற்ற காரணம் எதற்கு, உலகத்தை காப்பாற்றுவதற்கு. ஒரு அம்பேத்தை பார்த்தோம்னா காஞ்சி பாக்யம், கமல நிலையா சேதசோ பீட்ச சித்திஹி, கல்யாணானாம் அவிகலக நிதிகி நம் நக புண்ணியானாம் பரிணதிகி. மாற்றி போட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது, முன்ன பின்ன வச்சுக்கலாம். நக புண்ணியானாம் பரிணதிகி காருண்ய ராசிகி விஸ்வரக்ஷேக ஹேது கோபி விபுல அசௌ வேகா சேது போகிஷையாம் பூஷையன் ஜயதி அப்படின்னாச்சு. ஸ்ரீ வேகாசேது ஸ்தோத்திரம் 8வது 9வது பத்தியம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.